பாருண்டா ஆசை ஒண்ணு கண்டா சில்லுன்னு நிக்கிற சிறு தண்டா அப்ப தண்டா செய்ய ஒப்பு கொண்டா உன் மேல கொண்டு சொல்ல பண்டா சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டு பாடுறீங்க. என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியலடா. ஏ பேசிக்கிட்டு இருக்கல கேளு, மப்பானால இசை ஞானி பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. காத்து காத்து காலத்தில் பூஜித்து நேரத்தில் பார்த்திக்க